శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కితికేసరి వేదాంతాచార్య వర్యోమే సన్నిధత్తాం సదాశివి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం మయగ్రీవం ఉపాస్మహే. రామానుజయా వాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభా అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరా. మచ్యుతపథామృజుగ్మరుగ్మవ్యామోహతస్థవితరాణి వినాయ మే మే భగవతోసి దయేక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోరుహ ధ్యాన విధ్వస్తా శేషకల్మషః వస్తుతాముపయాతోహం యామునేయం నమామి తం. 11th చాంటింగ్ ఇది ఆమా అంటదా చాంటింగ్ ఇక్కడ పండ్లమా. యదక్షరం వేద విదో వదంతి విశంతి యద్యతయో వీతరాగాః యదిచ్ఛంతో బ్రహ్మచర్యం చరంతి తత్తే పదం సంగ్రహేణ ప్రవక్ష్యే. సర్వద్వారాణి సంయమ్య మనోహృది నిరుధ్య చ. మూర్ధన్యాధాయాత్మన ప్రాణం మూర్ధ్ని ఆధాయ ఆత్మన ప్రాణం ఆస్తితో యోగధారణాం ఓమిత్యేకాక్షరం బ్రహ్మ వ్యాహరన్ మామనుస్మరన్. యః ప్రయాతి త్యజత్ త్యజన్ దేహం సయాతి పరమాం గతిం. అనన్యచేతా సతతం యో మాం స్మరతి నిత్యశః. తస్యాహం సులభః పార్థ. నిత్యయుక్తస్య యోగినః. మాముపేత్య పునర్జన్మ. దుఃఖాలయమశాశ్వతం. నాప్నువంతి మహాత్మానః. సంసిద్ధిం పరమాం గతాః. బ్రహ్మ భువనాల్లోకాః. పునరావర్తినోర్జున. మాముపేత్యతు కౌంతేయ. పునర్జన్మన విద్యతే. పునర్జన్మన విద్యతే. సహస్రయుగ పర్యంతం. అహర్యద్బ్రహ్మణో విదుః. రాత్రిం యుగ సహస్రాంతం. దేహోరాత్రవిదో జనాః. అవ్యక్తావ్యక్తయః సర్వాః. ప్రభవంత్యః రాగమే. రాత్ర్యాగమే ప్రళీయంతే. తత్రైవావ్యక్త సమ్యకే. భూతగ్రామస ఏవాయం. భూత్వా భూత్వా ప్రళీయతే. రాత్ర్యాగమే వశః పార్థ. ప్రభవత్యః రాగమే. పరస్తస్మాత్తు భావోన్యః. అవ్యక్తోవ్యక్తాత్ సనాతనః. యస్స సర్వేషు భూతేషు. నశ్యత్సు న వినశ్యతి. எல்லா ஸ்லோகங்களுமே ஆக்சுவலா சாண்டிங்க்கு ரொம்ப அனுகூலமா இல்லை. சில ஸ்லோகங்கள்லாம் அது ஏன்னா அர்த்தத்தை ஃபோக்கஸ் பண்றதுனால சில இடத்துல அந்த அக்ஷரங்கள்லாம் முன்னே பின்னமா இருக்கு. அதனால எங்கேயாவது ஒருத்தில் இழுத்து எங்கேயாவது ஒருத்தில் இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, மூணு விதமான பலன்கள் சொல்ற 8வது அத்தியாயத்துல மூன்று விதமான பலன்கள், ஐஸ்வர்யம், கைவல்யம், மோட்சம். மூணு பேருமே வந்து பிரம்மத்தை தான் உபாசிச்சாங்க, வேற வழி கிடையாது. ஏன்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கும் பெருமாளுக்கு தான் இது உண்டு. கைவல்யத்தை கொடுக்கறதா இருந்தா கூட அவனை கேட்டு பெறலாம், ஈஸி. அவனையே அடையணும்னாலும் அவனை கேட்டு பெறலாம். எதுக்கு அப்படி சொல்லணும்? எல்லாரும் வந்து மோட்சத்தையே வாங்க சொல்லக்கூடாதுன்னா அந்த ஒரு லோகத்தில் இந்த மாதிரி பார்க்கற வச்சு இல்லை. ஒரு கடைக்கு போய் சாமான் வாங்குறோம்னா துணி வாங்குறோம் வச்சுக்கோம். ஒரு துணியை காட்டுறான், பத்து துணி காட்டுறான், 11வது துணியை பார்க்கச்சு சூப்பராக இருக்குன்னு தோன்றது. இந்த துணியே வாங்கலான்னு தோன்றது. ஆனால் இது வேணால் பாருங்களேன் அப்படியே எடுத்து போட்டோ வச்சுக்கணும்னா உடனே அந்த பழையக்கடையே பார்த்தது பின்னாடி போயிடுறது, புதுசாக பார்த்தது இதுவாக இருக்கு. அவங்க மொத்தம் இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்க நம்ம ஆசையா இருக்கு. அதான் லேட்டும் வருது கடைக்கு போய் வரதுக்கு, எல்லாத்தையும் பார்க்கறோம். ஏன்னா இருக்கிறதுல எது பெஸ்ட் வாங்கணும்னு நினைக்கிறது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ருச்சி இருக்கு. அதனால அவரு நம்ம இருக்கிறது தான் சொல்றாரு. இப்ப மூணு இது இருக்கு. ஒன்னு வந்து ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்ன? இந்த பூதங்களையே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த பிரகிருத்தியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது. ரெண்டாவது, பிரகிருத்தியை காட்டிலும் வேற இருக்கிற உன்னையே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது. இல்ல, ரெண்டுத்து காட்டிலும் வேற இருக்கிற என்ன என்ஜாய் பண்றது? ஒரு ஜீவாத்மாவுக்கு மூணு தான் பாசிபிள், இல்லாட்டி பந்தம். அப்போ அந்த மூணு ஆப்ஷன் கொடுக்கிறார். ஆனாலும் மூணு பலன்களை விரும்புறவாளுக்கும் பிரம்ம உபாசனை தான் வழி. என்ன என்ன உபாசனை பண்ணி பெறலாம்னு சொல்ற இதுல நம்ம ஆச்சாரியர்களுக்கு என்ன சிரேஷ்டம் சொன்னா, அவ இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவ ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணிவிட்டான். இப்ப ஸ்தோத்திரத்துல வரைச்சு ஒரு ஸ்லோகம் இருக்கு. தவ தாஸ்ய சுகைக சங்கினாம் பவனேஷ்வஸ்வபி கீட்டஜன்மமே உத்தரா அவசத்தேஷு மாஸ்மபூத் அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனா. 55வது ஸ்லோகம் ஸ்தோத்திரத்தில் அதுக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணுறான்னா, பெருமாள் வந்து கேட்குறாராம் ஆளை வந்தார்கள், சரி சரணாகதி பண்ணிட்டு இல்லையா, உங்களுக்கு ஐஸ்வர்ய பிராப்தி கொடுக்குறேன் இல்லை கைவல்ய பிராப்தி கொடுக்குறேன், மோட்சம் தான் வேணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறார், மோட்சம் அல்லது அப்படி மோட்சம் இல்லாத பட்சத்தில் அப்படி வச்சுக்கலாம், தவ தாசிய சுகைக சங்கினாம் பவனேஷு அஸ்து அப்பி கீட்ட ஜென்மம் என்று, உன்னுடைய தாதர்ல உன்னை அனுபவிக்கிறதையே பரம பிரயோஜனமாக வச்சுருக்காளன்னு அவள் டாத்தில் நான் புழுவாக பிறந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறேன், அவள் போட்டது மிச்சத்தை சாப்பிட்டுனே எங்கேயோ அங்கே எடுத்துட்டு போகிறேன், அபிமே ஜென்ம சத்துர்முகாத்மனா மாஸ்ம பூத் அப்படிங்கிறேன், எனக்கு சத்துர்முகனா இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த ஐஸ்வர்யார்த்தியெல்லாம் பார்த்தா சத்துர்முகம் தானே அடுத்திருக்கிறதுலே பெரிய எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒரு ரைட்ஸ் கொடுக்குறாரு இல்லையா, அப்போ அது கூட எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறேன். அப்புறம் என்ன அர்த்தம், ஐஸ்வர்யம் வேண்டாம் கைவல்யம் வேண்டாம் மோட்சம் தான் ஓன் அர்த்தம், மோட்சம் அப்படி ஏதாவது இது இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஏதோ ஜென்மாவை கொடுத்துருவோம் எனக்கு, நான் இங்கே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. பாஷ்யகர தனியிலேயே யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ததிதராணி திருநாயமேனே, திருநாயமேனா துச்சமா மதிக்கிறது மிச்ச எல்லாத்தையும், எம்பெருமானுடைய திருவடி தமிழ கைங்கரியம் அதை தவிர மிச்ச எல்லாமே, அப்ப கைவல்யமோ இதுவோ ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானை மட்டுமே அவளுடைய ஒரு அடையக்கூடிய இதுவா பிராபியமா வச்சிருந்திருக்க. அப்படி இந்த 8வது அத்தியாயத்தில் மூணுத்தையுமே சொல்றார் அவரே. அப்போ சொல்லிச்சு நம்ம என்ன பார்த்தோம், 9-10 ஸ்லோகங்களில் வந்து ஐஸ்வர்யார்த்தி எப்படி பெருமாளை உபாசனை பண்ணணும், அனைத்தையும் கொடுப்பவனாக எல்லாத்தையும் ஆளக்கூடியவனாக நியந்தாவாக சர்வசிய தாத்தாரம் இல்லையா, இந்த மாதிரியான அவனை வச்சுண்டு என்ன பண்ணணும்னு கேட்டால், புருவோர் மத்தியே பிராணம் ஆவேஷ்ய, 10வது பத்தி சொல்றார், புருவோகோனா ஐப்ரோஸ்க்கு நடுவில் அவளுடைய பிராணனை கொண்டு வரணும், பிராணனை கொண்டு வரணும்னு சொன்னா ஆத்மாவும் அங்கதான் இருக்கும், அதுக்கு உபலட்சணம் அது, அங்க கொண்டு வந்து என்ன பண்றா, அப்படிப்பட்ட ஒரு திவ்யம் புருஷம் உபயதின்னு அவளுக்கு சொன்னான். இப்ப சொல்லப்படுற அடுத்து மோக்ஷார்த்திக்கு சொல்லப்படுறார் மூர்தினியா, 12வது சொல்லப்படுறார் மூர்தினியானா மூர்தினா தலையில், மோட்சத்தை விரும்புறவனுக்கு வழி இப்படிதான் இருக்கு, அர்ச்சிராதி மார்க்கன்றது சுஷும்னோட இங்க இருக்குன்னு சொல்ற, அதனால தான் சன்னியாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தேங்காவெல்லாம் உடைக்கிறதுக்கெல்லாம் காரணம் அதுதான், இந்த இடத்துல நம்ம கூட வேடிக்கை கபால மோட்சம் சொல்லலாம், கபால மோட்சம்னா அதுதான் இங்கே பிளந்து போகிறது தான் அது. அப்போ அது மாதிரி அவளுக்கு எங்கன்னா மூர்தினி, இப்போ இவாளுக்கு எங்கன்னா புருவோர் மத்தியன்னு டிஃபரன்ஸ் கன் பண்ணி காட்டுறார். அத கைவல்யார்த்தி நாம் ஸ்மரண பிரகரண பிரகாரமாக 277 பேஜு, எதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விஷந்தி எத் எதையோ வீத ராகாக எதிச்சந்தா பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேன பிரபக்ஷேன, 11வது பதத்தை சொல்றார். எது அக்ஷரம், அக்ஷரம்னு சொன்னதுனால இந்த ஜீவாத்மாவும் அக்ஷரம் தான், ஏன்னா கைவல்யார்த்தி இல்லையா அவன் ஜீவாத்மா அடைய போறான். வே விஷந்தி எது எதைய வீத்தராகா, வீத்தராகன்னு சொன்னா, வீத்தராகன்னு சொன்னா ஆசைகளை அற்றவர்கள், ஆசைகளாம் இல்லாதவர்கள், வைராக்கியசாலிகள். எது அக்ஷரம் விஷந்தி, எந்த அக்ஷரத்தை அவர்கள் அடைகின்றனரோ அந்த அக்ஷரம் பிராப்தும் இச்சந்தகா, அந்த அக்ஷரத்தை அடைவதற்கு ஆசைப்படுபவர்கள், அப்படிப்பட்ட நிலை அர்த்தம், அதை அடைய ஆசைப்படுபவர்கள் பிரம்மச்சரியம் சரந்தி, பிரம்மச்சரியம் சொன்னா அந்த பிரம்மச்சரியத்துக்கு நிறைய பதங்கள் இருக்கு, பொதுவா பிரம்மச்சாரின்னு சொன்னா அந்த புனையன ஆயு விவாகார பரியந்தம் வேதாத்தியனம் பண்ணி அதுக்கு உண்டான பண்ற அந்த அந்த குழந்தைக்கு தான், அந்த பையனுக்கு தான் பிரம்மச்சாரியம் தேவை. பிரம்மச்சரியம் செலிபஸின்னு இப்ப எல்லாம் இது பண்றா, ஆனா அது அது ஒரு அர்த்தம் இருக்கு, பிரம்மச்சரியம்னா அந்த ஒரு ஃபேஸை குறிக்கிறது பிரம்மச்சாரின்னு, கல்யாணம் ஆகாத வரைக்கும் பிரம்மச்சாரி கிடையாது, ஏன்னா நிறைய பேர் வந்து சில பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, சில பேர் 50 வயசு இல்லாமல் பண்ணிட்டானா அப்போ அவால்தான் பிரம்மச்சாரியும் அர்த்தம் கொண்டு போக முடியாது, ஆக மொத்தம் ஒரு விரதம் இருக்கு, அத்தியானம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை முடிக்கிற வரைக்கும் பிரம்மச்சாரின்னு பெயர் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே என்ன கேட்டால் பிரம்மச்சரியம் சொன்னா பிரம்மத்தை அடையக்கூடிய உபாயம், உபாயத்தை ஃபாலோ பண்ணுறான், சரந்தி அதை மேற்கொள்கிறான், அதை தத்தே பதம் சங்கிரஹேன பிரதக்ஷே, அத ஒரு மாதிரி சங்கிரகமா சொல்றேன் கேளு, பிரீஃபா சொல்றேன்னு சொல்றார். பத்தியதே கம்யத்தே அனைநீதி பதம், பதம்னா என்ன? பதம்னா அந்த இடத்துல பத்தியத்தே கம்யத்தேனா செல்லப்படுகிறது அடையப்படுகிறது, அதனால பதம்னு பேர். பதம்னா அபோர்னு அர்த்தம் உண்டு. பதம் பதம்னா தத் விஷ்ணோ பரமம் பதம் சொல்றாங்க. அங்க பதம்னா இருப்பிடம் அர்த்தம், ஒரு இடம், ஒரு நிலை. தது நிக்கில வேதாந்த வேத்தியம் மத் சுரூபம் அக்ஷரம் யதா உபாசியம் ததா சம்சேபன விவக்ஷாமி இத்யர்த்தஹ. அது எப்படி, அது என்னது? நிக்கில வேதாந்த வேத்தியம் மத் சுரூபம், அனைத்து வேதாந்தங்களாலும் அறியப்படக்கூடிய என்னுடைய சொரூபம் இருக்கு அக்ஷரம், யதா உபாசியம், அதை எப்படி உபாசிக்க வேண்டுமோ அப்படி சம்சேபன விவக்ஷாமி. இந்த இடத்துல அக்ஷரம் சொன்னா அது இந்த பிரம்மத்தை தான் குறிக்கார், ஜீவாத்மாவே இல்லை. ஏன்னா உபாசனை பண்ண வேண்டிய பிரம்மம் தான். அதனால ஏன்னா முன்னாடி இதுல அக்ஷரம் சொல்லிருக்கார். எங்க சொல்றாருன்னா போனது இல்லையா, அக்ஷரம் எங்க சார் அக்ஷரம்னு சொன்னாரு, கைவல்யாத்துக்கு போனது இல்லை நினைக்கிறேன். சரி, அப்ப சொல்றேன் உங்களுக்கு. அக்ஷரம்னாலும் அங்க ஜீவாத்மையும் அக்ஷரம் குறிப்பிடாரு அந்த இடத்துல. இல்ல, மூணாவது இடத்துல பிரம்மம் தான், அக்ஷரம் பிரம்ம பரமம் சபாவ அத்தியாத்மம். மூணாவது இடத்துல ஆத்மஸ்வரூபம் ஜீவாத்மஸ்வரூபம் சொல்ற அந்த இடத்துல அக்ஷரத்துல. அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆனா பிரம்மத்தை சொல்றேன், பிரம்மத்தை உபாசிக்கணும், அதனால இங்க பிரம்மத்தை குறிக்கிறார் இந்த இடத்துல. வேத விதகான வேதத்தை அறிந்தவர்கள் எதை கூறுகின்றனரோ அப்படிப்பட்ட ஒரு அந்த அக்ஷரத்தை உனக்கு தெரிவிக்கிறேன்னு தாத்பரியமானது. சர்வத்வாராணி சம்யம்ய மனோஹிருதி நிருத்தியச்ச மூர்த்தனி ஆதாய ஆத்மனஹ பிராணம் ஆஸ்திதோ யோகதாரணாம் ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன்னு மா மனுஸ்மரன்னு எஃப் பிரயாதி திஜன் தேகம் சயாதி பரமாம்கதி. 12-13 ஒரே வியாக்கியானம் தான். சர்வத்வாராணி சம்யம்யன்னு சொன்னா இந்த இந்திரியங்கள்லாம் வெளியில போறதுக்கு எங்க துவாரங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு மனஹ ஹிருதி நிருதிச்ச, மனசு எங்க கொண்டு போகணும், ஹிருதயத்தை கொண்டு போகணும். ஏன்னா ஹிருதயத்துல தான் வந்து ஆத்மாவோட இருப்பிடம் ஹிருதயம் தான். பிரம்ம ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேரும் இருக்கிற இடம் வந்து ஹிருதயம் தான். அங்க கொண்டு போயிட்டு மூர்தினி ஆதாய ஆத்மனஹ பிராணம், அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அந்த மூச்சு பிராணம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல ஸோ ஆத்மாவையும் அந்த இடத்துல கொண்டு போறதுக்கு ஒரு இதுவா இருக்கு. ஆஸ்தித யோக தாரணாம், யோக தாரணையை ஸ்டெடி கான்சன்ட்ரேஷன் இருக்கும், தாரணா கான்சன்ட்ரேஷன், அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன பண்ணும், ஓம் இதி ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன்னு. ஓம் அப்படின்ற ஒரு ஒரு ஏகாட்சரம் சொல்லிருக்கார். ஒரு அக்ஷரம்னு அதுக்கு விவகாரம் உண்டு, மூணு அக்ஷரங்களை உடையதுன்னு அர்த்தம் உண்டு. அகார உகார மகாரன்னு சம்பிரதாயத்தில் வந்து ரகசியங்களில் ஒரு இது வரைச்சு ஓமுக்கு அகார உக்கார மகாரன்னு அர்த்தம் உண்டு. அது என்ன பண்றதுன்னு கேட்டா ஜீவாத்மா வந்து எம்பெருமானுக்கு சேஷபூதன் அப்படிங்கறத விளக்கறது, அதை எக்ஸ்பிளைன் பண்றது, அதை விளக்க வந்ததுதான் அந்த பிரணவம் சொல்றோம். இந்த பிரணவத்துக்கு வாட்சியனா இருக்கிறவன் எம்பெருமான், அதனாலதான் நம்ம இதுல அந்த பிரணவமானது வாச்சகமா இருக்கு, இவன் வாட்சியனா இருக்கான் அர்த்தமா இருக்கான். அப்ப யோக சூத்திரம் தசிய வாச்சகா பிரணவகான்னு சொன்னதுக்கும் இதுதான் தாத்பரியம். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவ பண்ணிருக்கா, ஆனா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாம என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. கைவல்யத்துக்கு மட்டும் பண்ணாலும் கொண்டு போயிருக்காங்க. அப்ப தசிய வாசக பண்ணாமகான அதே அதே பதங்கள் கிட்டத்தட்ட இங்க கமெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். இப்ப யஹ பிரயாதி தியஜன் தேகம், எவனொருவன் தேகத்தை விட்டு பிரயாணிக்கிறானோ பிரயாணம் செய்கிறானோ கடைசியில சயாதி பரமாம் கத்திமா என்ன பண்றான், அந்த உயர்ந்த நிலையை அடைகிறான். யாரு? கைவல்யார்த்தி. இது வரைக்கும் கைவல்யார்த்தி, நான் அடுத்துதான் மோட்சம் சொல்ல போறார். இது வரைக்கும் கைவல்யார்த்தி சொல்றார், கைவல்யத்தை அடையறதுக்கும் பிரம்மத்தை உபாசனை பண்ணும், எப்படின்னா ஓம் இதி பண்ணணும். அவன் என்ன பண்றான், அந்த கடைசி நேரத்தில் அவனுக்கும் இது வழியே தான் எக்ஸிட். ஏன்னா ஆத்மா வந்து சரீரத்தை விட்டு போச்சு, சுஷும்ன நாடி வழியா போச்சுனா தான் மோட்சத்துக்கு போறதா தாற்பயம். நிச்சயதெல்லாம் போச்சுன்னு திருப்பி மறுபெயரப்பதான் அதுக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்ப இவன் என்ன பண்றான், தேகம் சயாத்து பரமாம் கதி சர்வாணி ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி ஞானத்வார பூத்தானி சம்யம்ய. இந்த துவாரம்னா இப்ப இந்திரியத்துக்கே பேரா போயிடுறது அப்படி வியாக்கியம் பண்றார். ஏன்னா ஞானத்துக்கு துவாரமா இருக்கு இது இந்திரியம். தர்மபுத்த ஞானமானது இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் என்ன கேட்டீங்கன்னா, ஞானமானது உண்டாறது இல்லை, ஞானமானது பிரசரிக்கிறது, ஞானமானது பிரசரிக்கிறது. எப்படி சொல்றதுன்னா, இந்த இப்ப இந்த சேர் இருக்கு, சேர் நம்ம பாக்குறோம்னா இந்த சேரானது நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய ஞானத்துக்கு விஷயமா இருக்கும். திஸ் இஸ் ஷேர்னு ஒரு நாலெட்ஜ் உண்டாருது இல்லை. ஆக்சுவலா இப்ப இது வரைக்கும் தெரியாதது தெரிஞ்சிடணும்னு சொன்னா இது வரைக்கும் ஞானத்துக்கு விஷயம் ஆகாத இப்ப ஞானத்துக்கு விஷயம் ஆகுது. ஞானம் உண்டாகல, ஞானம் உள்ளேந்து வெளில போய் அதை கொண்டு வந்து காட்டுறது அவ்வளவுதான். இது வேற மாதிரி சொல்ற மிச்ச மதங்கள்ல சொல்றாங்க நியாய மதத்துல, இது ஒரு சேர்ன்றது ஒரு ஞானம், அது ஒரு குணம். அந்த ஞானமானது ஆத்மால ஃப்ரெஷ்ஷா உண்டாருது. இப்ப டேட்டா எல்லாம் என்ட்ரி பண்றோமோ, அப்ப இது வரைக்கும் இல்லாத டேட்டா ஒன்னு என்ட்ரி பண்ற மாதிரி ஞானம் ஒண்ணு புதுசா ஒரு யூனிட் ஆத்மால உண்டாருதுன்னு அவா சொல்றா. நம்ம என்ன சொல்றோம்னா ஞானம் உண்டாகல, உள்ள அடங்கி இருக்கக்கூடிய ஞானம் இந்திரியம் மூலமா வெளில போய் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு அர்த்தம் அது. அப்ப ஞானம் வெஹிக்கிள் மாதிரி இருக்கு, ஞானம் உண்டாருதுல, ஞானம் நித்தியமா இருக்கு, அது விஷயத்தை கொண்டு வந்து ஆத்மாவுக்கு சமர்ப்பிக்கிறது அவ்வளவுதானே ஒழிய ஞானம் ஃப்ரெஷ்ஷா உண்டாகல. ஏன்னா டேட்டான்னு சொன்னா புரியும், இப்ப டேட்டான்னு என்ன இது இருக்கு இல்ல ஒண்ணு திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஏற்படுத்துறோம், இதுல ஒண்ணு டேட்டாவே இல்ல அப்படின்னு சொல்றோமா இல்லையா. ஏதோ ஒரு மிஷினை கொடுத்துச்சு, ஒரு கம்ப்யூட்டர் புதுசா வாங்கிட்டு வரும், அதுல ஒண்ணுமே இல்லையே, இன்ஃபர்மேஷனே இல்லையே, நம்ம தான் அதுக்குள்ள ஏத்துறோம், புதுசா ஒன்னா ஏத்துறோம் இல்லையா. அப்ப டேட்டா இன்ஃபர்மேஷன் புதுசு புதுசா ஏற்படுறது இங்க எப்படின்னு கேட்டா ஆத்மாவுக்கு குணமானது எப்படி இருந்துட்டே இருக்கு. ஏன்னா முக்த தசையில இந்த ஜீவாத்மாவுக்கு தர்மபூத ஞானமானது அதுவே எல்லா இடத்துக்கும் போய் எல்லாத்தையும் காட்டப்படுது, அதனால அது புதுசா உண்டாகல, எப்படி இருக்குன்னு தாத்பரியம் அதுக்கு. அதனால போட்டுக்கிற ஸ்ரோத்ராதீனி இந்திரியானி ஞானத்வார பூதானி, இந்திரியங்கள் என்னவா இருக்கு ஞானத்துக்கு துவாரமா இருந்திருக்கு, ஞானம் வெள்ளவே பிரசரிக்கிறதுக்கு ஒரு சேனலா இருக்கிறதுனால அவைகளுக்கு துவாரம்னு எங்க பெயர். சம்யம்ய அவைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்வ வியாபாரேபிய வினிவர்த்திய, சம்யம் என்ன அர்த்தம், அவைகளுக்கு வியாபாரம் உண்டு, கண்ணுனா பாக்குறது வியாபாரம், காதுனா கேட்கறது வியாபாரம், அது இன்ஸ்டிங்க்ட் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு சத்தம் வெளில கேட்கறது உடனே இங்க இருக்கு, இங்க இருந்து கான்சன்ட்ரேஷன் நேரம் அங்க போயிடுறது என்ன சத்தம் கேட்கறது அப்படின்னு, அது வந்து இன்ஸ்டிங்க்ட். அப்ப அதை நம்ம என்ன பண்ணோம், அதை கண்ட்ரோல் பண்ண, வியாபாரத்தை வினிவர்த்திய அதுல இருந்து அவைகளை அடக்கி ஹிருதய கமல நிமிஷ்டே மயி அக்ஷரே. இப்ப அக்ஷரம்னா இங்க பரமாத்மா சொல்லிட்டார், ஹிருதய கமல நிமிஷ்டே மயி, ஹிருதய கமலத்துல நிமிஷனா இருக்கக்கூடிய எண்ணெய், தாமரையில் இருக்கக்கூடிய எண்ணெய், மனஹா நிருத்திய மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு யோகாக்கியாம் தாரணா ஆசித, யோகம் என்கிற அந்த தாரணையை ஆசிதான்னு சொன்னா அதை மேற்கொள்பவனாக மையேவ நிச்சலாம் ஸ்திதின் ஆசித. அத மனசுதான் ஒரு ஃபேக்டர், மெடிடேட் பண்றதுக்கு ஹதயத்தில் இருக்கிற பகவான் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசு தேவையா இருக்கு, மனது மனசு மூலமா தர்மபுத்த ஞானமானது அங்க போகணும். அதனால சொல்ற மனசை அங்கு செலுத்தி இப்ப சொல்ற ஓம் இது ஏகாட்சரம் பிரம்ம. இப்ப ஒருத்தர் இந்த இடத்துல விசாரம் வருது, உத்தம்ப சுவாமி கேட்கிறார் ஏகாட்சரம்னா ஓம்ன்றது பணம்ன்றது ஒரு அர்த்தம் இல்லையே, முதல்ல மூணு அக்ஷரம் இருக்கு அகார உக்கார மகாரம் சொன்னா ரெண்டு விதமா அர்த்தம் பண்றது, இங்க ஒரு அக்ஷரமாவே இதை ட்ரீட் பண்றது. ரெண்டாவது ஏகன்ற சப்தத்துக்கு சிறப்பு குறிக்கிறது, அவன் ஒருத்தன் தான் ராஜா, அவன் ஒருத்தன் தான் அப்படின்னு சொன்னா அந்த ஒண்ணுன்றது அங்க வந்து அந்த ஒன்றை குறிக்கிறது இல்ல, அந்த ஒரு ரொம்ப ஸ்பெஷல் அதை குறிக்கிறது அப்படியும் எடுத்துக்கலாம்ல, ஒன்லி ஒன் அப்படின்னு அர்த்தம், அவ்வளவு இது பொட்டன்ட் அந்த அர்த்தத்துல பொருத்தணும், அது மாதிரி அந்த மாதிரி ஒரு இது விசேஷமா சொல்றதுக்காக அந்த அக்ஷரத்தை சொல்ல வந்தது. அப்ப ஓமித் ஏக அக்ஷரம் பிரம்ம, இது உபனிஷத் வாக்கியமே இருக்கு இந்த மாதிரி, இந்த இது இதுல சொல்லிச்சு திருவாராதனை சொல்லிச்சு மந்திரத்துல வருது, அதுல வருது வியாகரன் அதை சொல்லிக்கொண்டு மாம் அனுஸ்மரன் என்னை தொடர்ந்து நினைச்சுன்னு சொல்றார். பிரணவத்துக்கு என்ன பெயர் இப்ப மத் வாச்சகம், வாச்சகான வேர்டு வியாகரன் சொல்லிட்டு வாச்சியம் மாம் அனுஸ்மரன் ஓம்ன்றது அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப அதுல இருக்கக்கூடிய அர்த்தம் என்னது, என்னை அனுஸ்மரன் அர்த்தத்தை தியானம் பண்ணிட்டு ஆத்மனக பிராணம் மூர்தனி ஆதாய, அந்த பிராணம் என்ன பண்ணும் கொண்டு போய் தலையில இந்த இடத்துல வச்சுண்டு தேகம் தியஜன்னு எஹ பிரயாதி. இதெல்லாம் உத்தம சுவாமி இன்ட்ரிகசிஸ்லாம் சொல்ற, தியானம் பண்ணி தியானம் பலிச்சாதான் பிராணம் ரொம்ப நிறுத்த முடியும், பிராணம் நிறுத்திட்டு தியானம் பண்ண முடியாது இல்லையா, யோகமானது பலிக்கச்சேதான் பிராணம் ரொம்ப நிறுத்த முடியும். இந்த இடத்துல யாராவது பிராணம் நிறுத்திட்டு தியானம் பண்ண சொல்ல முடியாது, அது எங்கேயோ விளையாடிட்டு இருக்கு, அதை கொண்டு போய் நிறுத்துறதுக்கே ஒரு யோகம் போகணும், அதனால முன்னாடியே அதை வச்சுக்கணும், யோகத்தை பண்ணி யோகம் மூலமா பிராண நிறுத்தி அதுக்கப்புறம் இதை பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி தொடர்ந்து ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் மாதிரி போறது வர்றது போறது வருதுன்னு ஆனா முதல்ல வச்சுட்டு அப்புறம் தியானம் பண்ண முடியாது, அதுக்காக அவர் அங்கே ஆட் பண்ணிக்கிறார். முதல்லயே யோகம் பண்ணி கொண்டு போய் நிறுத்திட்டு திருப்பி அனுசந்தம் பண்ணும். பரமாம் கத்தின்னு என்னது, பிரகிருதி வியுக்தம் மத் சமானாக்காரம் அப்ரராவிருத்தி ஆத்மானம் பிராப்னோதி. தேகம் தேஜன் ஏக பிரயாதி சயாதி பரமாம் கதி. அதுக்கு அர்த்தம் சொல்றார், பிரகிருதி வியுக்தம், பிரகிருத்தியை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய, பிரிந்து இருக்கக்கூடிய, பிரகிருதி விட்டு பிரிந்து இருக்கிறது, வேறாக இருக்குன்னா கூட ஒன்னா இருக்கலாம், ரெண்டும் ஒன்னா இருந்துட்டு வேற வேற இருக்கலாம், இங்கன்னா பிரிஞ்சு. மத் சமானாக்காரம் புண்டர், எனக்கு ஒப்பான, எனக்கு ஒப்பான அப்படின்னா பிரம்மத்துக்கு என்ன சில விசேஷ விசேஷமான விஷயங்கள் இருக்கோ அவை ஜீவாத்மாக்கும் உண்டு. ஆனா என்னன்னா ஒரு ஸ்கேல்ல இது ஒன்ல இருக்கு, அது ஹண்ட்ரட்ல இருக்கு, அந்த டிஃபரன்ஸ் 100 நம்ம கம்மி தான் டிஃபரன்ஸ். இருந்தாலும் சொல்றேன், இந்த எக்ஸ்ட்ரீம்ல இது இருக்கு, அந்த எக்ஸ்ட்ரீம்ல பிரம்மம் இருக்கு, இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே இது இருக்கு. அந்த மாதிரி அப்புனராவிருத்தின்னா திரும்பி வராது, திரும்பி வராத நிலை. அப்புனராவிருத்தின் ஆத்மானம் பிராப்னோதி, திரும்பி இந்த சம்சாரத்துக்கு விழாத தன்னுடைய ஆத்மாவை அடைகின்றான். இத்தியர்த்த சர்வேஷு பூதேஷு நஷ்யத்து நினைச்சு அவ்வக்தோக்ஷர இத்தியுக்த தம் ஆகு பரமாம் கதி. சொல்லப்பற 20-21 பார்த்தோம், 21 சொல்லப்பற திருப்பி இதையே, அதை பரமாம் கதின்னு சொல்லப்படுகிறது. எது அந்த ஜீவாத்மா எல்லா இதுலயும் இருந்துட்டு, ஜீவாத்மா இஸ் கேபபிள் ஆஃப் என்டரிங் ஆல் பாடிஸ், அப்படிப்பட்ட ஒரு தன்மையை உடையது. அதுக்கும் அவ்யக்தம் அக்ஷரம்ன்ற பேர்லாம் கூட சொல்லப்படும். அப்படிப்பட்ட அந்த ஆத்மா அனுபவத்தை அடையிலிருந்தான் கைவல்யம். ஏவம் ஐஸ்வர்யார்த்தின கைவல்யார்த்தின ஸ்வப்ராப்ய அனுகுண பகவத் உபாசன பிரகார உக்தா. இப்படி ஐஸ்வர்யார்த்தியும் கைவல்யார்த்தியும் அவாவாளுக்கு என்ன வேணுமோ, ஸ்வப்ராப்தி அனுகுணக அவாளுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி உபாசனை. ஐஸ்வர்யார்த்தியா இருந்தா பகவான் தான் கொடுக்கிறான்ற எண்ணம் அவனுக்கு வேணும். கைவல்யார்த்தியா இருந்தா பகவானுக்கு என்ன குணங்கள் இருக்கோ, தன்னை அனுபவிக்கிறதுக்கு இதுவா இருக்கோ அந்த குணங்கள் அவன் பண்ணிக்கணும். அத ஞானினக பகவத் உபாசன பிரகாரம் பிராப்தி பிரகாரம் ஆக. இப்ப ஞானிகளுடைய மோட்சத்தை மட்டும் விரும்புகிறவர்களுடைய பகவத் உபாசன பிரகாரம் அவ எப்படி உபாசனை பண்றா, எப்படி அடையிறான் சொல்றார். அனன்ய சேத்தாக சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷ தஸ்யாஹம் சுலப பார்த்த நித்தி யுக்தஸ்ய யோகினஹா. அனன்ய சேத்தாக, சேத்தஸ்னா மைண்டு, அந்நிய சேத்தான்னு சொன்னா வேற இடத்துல மனசு வைக்கிறவன், அனன்ய சேத்தான வேற எங்கேயும் மனசை வைக்காம என்னிடத்துல மட்டும். சததம், சததம் சந்ததம்னா ஒரே அர்த்தம், ஆல்வேஸ். யஹ மாம் ஸ்மரதி, என்ன எவன் நினைக்கின்றானோ பஜிக்கின்றானோ நித்யசக இடைவிடாது, தஸ்யாகம் சுலபா பார்த்த அவனுக்கு நான் சுலபன், அகலில் அகலும் அணுகில் அணுகும். அதுதான் சொல்ற பெருமாள் அப்படின்னு கேட்டா, நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சா அவன் 10 ஸ்டெப் பண்ணிக்கிறான், நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சா அவன் 10 ஸ்டெப் பின்னாடி போயிடும். அகலில் அகலும் அணுகில் அணுகும், அந்த மாதிரிதான் அவருடைய நேச்சர். இது ஏன் அவளை சொல்ல வேண்டியதுன்னு சொன்னா, பிரதம பிரவிருத்தின்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம் சம்பிரதாயத்துல, வேதம் இருக்கு, இனி இருக்கு சண்டை போயிட்டு இருக்கு வாக்குவாதம். இப்ப கூட ரீசெண்டா யாரோ ஒருத்தர் தேசிகன் பத்தி ஏதோ எழுதிட்டாருன்னு ஒரு பெட்டில் வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் சொல்ல வந்தது ஒண்ணுதான், ஆக மொத்தம் அது விசித்திரம் என்னன்னா, சொல்ல வந்த கருத்து ஒண்ணுதான், அதுதான் சுத்தி வர ரெண்டு பேரும். தென்னாச்சம்பத்தில் என்ன சொல்றா, சித்தோபாயம் சாத்தியோபாயம் நம்ம சொல்றோம் வழக்கம். சித்த உபாயம்னா ஏற்கனவே உபாயம் சித்தமா இருக்கு, அது இது பிரம்மம் தான். இருந்தாலும் சாத்தியோபாயம்ன்ற பக்தியோ விபத்தியோ பண்ணி அந்த சித்தோபாயத்தை நமக்கு நம்ம வருஷத்துக்கு ஆக்கிக்கணும், நம்ம வருஷத்துக்கு அந்த சித்தோபாய கதவை திறக்கணும். வெளிச்சம் இருந்துருக்கு, கதவை திறக்காம உள்ள உட்காந்துருந்தா முடியாது இல்லையா. இப்ப கதவை திறந்து நம்ம வெளிச்சத்தையும் உண்டாக்கல, வெளிச்சம் எப்படி இருந்துருக்கு, நம்ம தான் ரூம் எல்லாம் சாலிட்டு சாத்திட்டு இருக்கோம், அப்ப அது திறக்கணுமா இல்லையா, திறந்தா வெளிச்சம் உள்ள தானே வரப்படுது, அது சித்தம் தானே. நம்மளோட ஆர்குமெண்ட் என்னன்னா, நம்மளோட கர்மாவெல்லாம் கழியணும், அதுக்கு நம்ம ஏதோ ஒரு உபாயம் பண்ணணும், பெருமாளோட பிரீத்தியை சம்பாதிக்கணும். ஆகும்போது அந்த கதவை திறக்கிறதுன்றது நம்ம பண்றோமோ அவன் பண்றோமோ, ஆகும்போது அது திறந்து ஆகணும். இது அவான சொல்றேன்னு கேட்டா, நம்மளால ஒரு உபாயத்தையும் பண்ண முடியாது, எல்லாம் பகவான் தான் பண்றான். நம்ம ஏதோ சொல்ற வாஸ்தவம் அதுதான், நம்ம ஒன்றும் பண்ணல, அதான் அதான் உபாயம் சித்தமா இருக்கு, இருந்தாலும் அந்த சித்தோ பயத்தை நம்ம நம்ம வசப்படுத்திக்கிறதுக்கு சாத்திய பயம் தேவன் சொல்றோம். இல்ல என்ன ஆகும்னா, அப்படி பகவான் தான் மோட்சத்தை கொடுக்கற ஒண்ணு பண்ண வேணாம்னு சொல்லிட்டா அவன் மேல தோஷங்கள்லாம் வந்துடும். என்ன தோஷம் வரும்னா, எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க வேண்டியதுன்னு கொடுக்கலையே, சில பேருக்கு மட்டும் ஃபேவர் பண்றானே, அப்படின்ற தோஷம் வரும். அந்த தோஷத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம என்ன சொல்றோம், ஒரு வியாஜத்தை எதிர்பார்க்கறான், ஜஸ்ட் ஒரு வியாஜம். அந்த வியாஜம் தான் பக்தியோ பிரபக்தியோ. ஏன்னா எமய வைஷ நினைத்தேன்னு சுத்தி இருக்கு. எமய வைஷ நினைத்தேன்னு சொன்னா எவனை அவன் வரிக்கிறானோ, பெருமாள் யார சூஸ் பண்றானோ அவனுக்கு மோட்சம் இருக்கு. இப்ப அப்படி சொன்னா என்ன ஆயிடும்னா, அப்போ ஃபேவரட்டிசம் வந்துடும், டிஸ்கிரிமினேஷன், அப்புறம் அங்கேயும் போயிடுவா எல்லாரும். இந்த கோவில்ல எங்களுக்கு விட்டது விடுறீங்களோ இல்லையோ, எங்களுக்கு பிரம்மலோகம் போறதும் இல்லை, அதுக்கும் எங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அப்படின்னு அப்புறமா. அதனால தேசிய நிர்வாகம் என்னன்னா, அப்படி அவன் சூஸ் பண்றதுக்கு இவன் தன்னை உயர்த்திக்கணும் முதல்ல. எல்லாரையும் அதுக்காக சூஸ் பண்றான்னா லோகத்துல என்ன விவகாரமோ அதே தான். ஒரு வாத்தியாருக்கு ஒரு சிஷியனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவன் அவனை கண்டக்ட் பண்ணிக்கிறான் நல்லபடியா, வாத்தியாருக்கு பிரீத்தி ஏற்பட்டு நடந்துக்கிறான். அடிமக்கா வந்து கடைசியில உட்காந்து அநியாயம் பண்றதாவது வாத்தியார் என்ன கூட்டு கொஞ்சிட்டு இருப்பாருன்னா கண்டிப்பா கொஞ்சிக்க மாட்டேன், அவன் கொஞ்ச மாட்டான் கண்டிப்பா. அதே இங்க என்னவோ அதே தான் அங்கேயும். பகவான் இடத்துல என்ன கேட்டா, அதுக்காக வந்து புறக்கணிக்க மாட்டார், ஊஞ்சி பொழுது பாஸ் பண்ணி விட்டு எல்லாத்தையும் இது பண்ணிடுவார். ஆனா யார் வந்து உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி இருக்கிறாரோ அவா மேல அவனுக்கு ஒரு பிரீத்தி வந்து ஏற்படுறது. ஆக மொத்தம் பகவான் தான் மோட்சத்தை கொடுக்க போறான், பிரபத்தியோ பக்தியோ மோட்சத்தை கொடுக்க போறது இல்லை. அதான் நம்மளும் சொல்றோம் என்னன்னா, வசீகாரா ஏவ, அது என்னன்னா அவனை வசீகாரம் பண்றதுக்கு, அவனை வசியமாக்குறதுக்காக தான் இந்த பிரபத்தி பக்தியை ஒத்துழைக்குமே தவிர, பிரபத்தியோ பக்தியோ நாட் டைரக்ட் உபாயா, இன்டைரக்ட் உபாயம் தான். அப்படி இருக்கிறவாளுக்கு அகம் சுலபா, அவனுடைய வாக்கே இருக்கு, யாருக்கு சுலபம் சொல்லிருக்காரு, எல்லாருக்கும் சுலபம் சொல்ற சொல்லியே, தஸ்ய அகம் சுலபா, அப்படி இருக்கவனுக்கு நானு இல்லையா, ஐ கேன் பி அட்டைன் ஈஸிலி. பார்த்த நித்திய யுக்தஸ்ய யோகினஹ, நித்திய யுக்தகன்ற எப்பவும் கூடிய யோகிக்கு நான் சுலபன். நித்யசோ மாம் உத்யோக பிரபுத்தி சததம் சர்வகாலம் அன்ன சேதாக எஸ் மரதி. இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுற நித்தியசகன் என்ன அர்த்தம்னா, இப்ப அவாலும் நித்தியமா பண்ண வேண்டாம் போலக்கும் கேள்வி கேட்கலாம். கைவல்யார்த்தியும் ஐஸ்வர்யார்த்தியும் இதை விட்டு விட்டு உபாசனை பண்ணலாம் போல இருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ண, அப்படி அர்த்தம் கிடையாது. அவளை இடைவிடாம தான் உபாசனை பண்ணணும். ஆனா அவ என்ன கேட்டீங்கன்னா, அவளுக்கு பலன் கிடைச்சோடனே பிரம்மா பரபிரம்மத்தை கைட்டி விட்டுடுறா, போரும்பா தேங்க்ஸ் அப்படின்ட்டு நம்மளே அப்படிதான் நடக்கும். இப்ப நம்ம லோகத்துல எவ்வளவோ விஷயங்களை கொண்டு நம்ம சில விஷயம் சாதிச்சுக்கிறோம், சாதிச்சிருந்த அப்புறம் அதை சாதிச்சு கொடுத்தவாள்லாம் புடவை வச்சுட்டு இருக்கோம்னா இல்லையே, விஜஸ் மூவ் ஆன் இல்லையா, அது வந்து யதார்த்தமான நமக்கும் அதே கதி தான். நம்மளை கொண்டு சில பேர் சில விஷயம் சாதிக்கிறா, சாதிச்சவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு சொன்னா நம்மளும் அப்படிதான் இருக்கோம். எவ்வளவோ வாத்தியார்கள் இருக்கா நமக்கு எல்லா வாத்தியமே நம்ம கொண்டு இருக்கோம்னா இல்லையே, எல்கேஜிலேருந்து அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த ஏபிசி சொல்லி கொடுத்து நம்ம சொல்ல வச்சிருக்காளா இல்லையா, அவெல்லாம் நம்ம போய் கௌரவிச்சுட்டு இருக்கோம்னா மறந்தே போயிடும். அது இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். அது மாதிரி எவ்வளவோ பேர் என்ன பண்றோம், உபாயமா சில பேர் அப்ரோச் பண்ணி காரியத்தை சாதிச்சுக்கிறோம். ஆனா சாதிச்சின அப்புறமா அவள அது மாதிரி இந்த ஐஸ்வர்யார்த்தையும் கைவல்யார்த்தையும் அவளோட காரியம் சாதிக்கிற வரைக்கும் பெருமாளை உபாசனை பண்ணிட்டு இருக்கா. பண்ண அப்புறமா சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ், இடத்த எப்ப காலி பண்ண போற அப்படின்ற மாதிரி அவ பண்ணிடுறான். ஆனா இவ என்ன பண்றா, உத்தியோக பிரபுத்தி சததம் சர்வகாலம் அண்ணன் சேத்தாக, இவாளுக்கு வழியும் அவனே லட்சியமும் அவனே, ரெண்டும் அவன் தான். அப்படி சர்வகாலம் அனன்ய சேதாக யஸ்மரதி, எவனு ஸ்மரிக்கின்றானோ அத்தியர்த்தம் மத் பிரியத்வேன மத் பிரத்யாவினா ஆத்மதாரணம் அலபமானஹ. ஏற்கனவே இந்த வசனங்கள்லாம் பார்த்தோம், மத் பிரியத்வேன மத் பிரத்யாவினா, என்னுடைய ஸ்மிருதி இல்லாம அவளுடைய ஆத்மதாரணமானது அலபமானஹ, கிடைக்காதது. திருவாய்மொழி போன்ற பிரபந்தங்கள் தான் அதுக்கு வந்து நமக்கு ப்ரூஃப். நம்ம தான் முதல்ல நம்ம ஸ்மரிச்சுக்கணும் இந்த மாதிரி இந்த ஸ்தி அப்படியே அங்க காட்டினவர். அது மாதிரி திருமுக வியாபாரம் கட்டியிருக்கார், மடல்லாம் எழுதியிருக்கார், இன்னும் வரலன்னா அதெல்லாம் நான் இருக்க மாட்டேன்ற மாதிரி இதெல்லாம் இதே இந்த பாவத்தை சொல்லக்கூடிய வந்தவைகள் தான். அதெல்லாம் அலபமானகன கிடைக்காம நிரதிசெய்ய பிரியாம் ஸ்மிருதி மிகக்கரோதி, அப்படிப்பட்ட ஒரு ஆசையை ஒரு பக்தியை எவன் செலுத்துகிறானோ, தஸ்ய நித்தியயுக்தஸ்ய நித்தியயோகம் காங்கமானஸ்ய யோகினஹ அகம் சுலபஹா, அப்படிப்பட்ட எப்பொழுதும் கூடிய என்னை அடைவதற்குண்டான ஒரு பக்தியை செய்பவனுக்கு அகம் சுலபஹா. அகமேவ பிராபிய நத் மத் பாவ ஐஸ்வர்யாதிக, நானே தான் அவளுக்கு அடையப்படையவன். இவன் என்னுடைய பாவம் சொல்லக்கூடிய கைவல்யமோ அல்லது என்னுடைய ஐஸ்வர்யமோ கிடையாது. சுப்ராபஸ்ச தத் வியோகம் அசகமானக அகமேவ தன்றுனே. இப்படி எழுதுற பாருங்க, சுப்ராபஸ்ச தத் வியோகம் அசகமானக, அந்த பிரிவை பொறுக்க முடியாதவனை அகம் ஏவ தம்பிரனே, அவனை அவன் பிரிவு தாங்க முடியும், நான் தான் அவனை வரிக்கிறேன். அந்த சுத்தி வாக்கியத்துக்கு நான் வரிக்கிறேன். மத் பிராப்தி அனுகுண உபாசன விபாகம் தத் விரோதி நிரசனம் அத்தியர்த்தம் மத் பிரியத்வாதிகம் ச அகமேவ ததாமி இத்தியர்த்தா. அப்ப என்னுடைய இப்ப எது நடுவில் இருக்கு? இப்ப அந்த பிராப்திக்கு நடுவில் இருக்கக்கூடியது கர்மா. அப்ப பிராப்தி விரோதினு சொல்ல போனோம், அர்த்த பஞ்சகம் சொல்லச்சு, எது விரோதமா இருக்கு, எது விரோதியா இருக்கு, நம்மளோட கர்மாதான். அப்ப அந்த கர்மாவை நானே போக்கி, தத் விரோதி நிரசனம், அந்த சேர்க்கைக்கு உபாசனத்துக்கு தடங்களா இருக்கக்கூடிய விரோதி முக்கியமா கர்மா, அதையெல்லாம் என்ன பண்றேன், அத்தியர்த்தம் மத் பிரியத்வாதிகம் ச அகமேவ ததாமி. அந்த விரோதித்வத்தையும் போக்கி அந்த மேலும் மேலும் பக்திய நானே வர செய்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறார். யமேவேஷ விருணத்தே தேன லப்யான்னு முண்டகோபனுடைய வாக்கியம் இருக்கு. எவனை பிரம்மமானது விரும்புகின்றதோ வரிக்கின்றதோ அப்படின்னு வச்சனம் இருக்கு. இது வந்து அத்வைதத்துல வந்து இத அவா மதம் பிரகாரம் இதுக்கு வியாக்கணம் பண்ணவே முடியாது. ஏன்னா இருக்கிறதே ஒண்ணுதான், எமே வைஷ விருண்டு தேன்னு என்ன அர்த்தம்னா, எவனை அந்த பிரம்மமானது வரிக்கின்றதோ. அப்ப பிரம்மத்தை காட்டில இன்னொரு வஸ்து இருந்தாதான் பிரம்ம வரிக்க முடியும். ஆனா அவா சொல்லச்சு பிரம்மம் தான் இருக்கு, அப்ப பிரம்மே பிரம்மத்தை வைக்க முடியாது. இப்ப யாரோ சொன்ன மாதிரி இந்த நான் அந்த நான் சொல்ல பாருங்க, அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் அது மாதிரி எப்படி சொல்ல முடியும், இந்த நான் அந்த நான் சொல்லிட்டு இருக்காரு. அது மாதிரிலாம் இல்லாம இந்த சுத்தி வாக்கியத்துக்கு டைரக்டா பதில் சொல்ல முடியாது. ஏதாவது சுத்தி வளைச்சு ஏதாவது அதுக்கெல்லாம் அப்படியே அழகான பண்ண, பிரம்மம் எதை வரிக்கணும் அப்படி மேலே போயிடுவோம். அதுதான் அங்கெல்லாம் டில்டன் பண்ண முடியாது. அப்படியே என்ன அர்த்தமோ, நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. இருந்தாலும் நம்ம ஞானத்துக்கு சில கிரந்தங்களை வாசிக்கிச்சு, சில இடங்கள்ல ஒண்ணுமே இது சம்பந்தமே இல்லாத மாதிரி அழகா அப்படியே வைக்கணும் பண்ண முடியும். அந்த இடத்துல அந்த கான்செப்டே கொண்டு வர மாட்டார். ஏன்னா கொண்டு வந்த கேள்வி கீதையிலேயே என்ன வேணும், ஆமாம் பகவான் வரைக்கிறோம் அப்படின்னு மேல வேண்டியிருக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு. அங்க கேள்வி கேட்டா கேள்வி கேட்க முடியாது அந்த இடத்துல. அது மாதிரி இதிஹி சூயத்தே பக்ஷதேச்ச என்று சொல்லப்படுகிறது. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. அவளுக்கு அந்த புத்தியோகத்தோடு நான் அவளுக்கு கொடுக்குறேன், எதை கொண்டு அவர்கள் என்னை அடைவார்களோ. அதான் நம்ம ஒரு ஸ்லோகம் சொன்ன போன இதுல, தெய்வமானது ஒரு மனுஷனை திருத்தணும்னு நினைச்சதுன்னா கொம்ப கொண்டுலாம் அடிக்காது, புத்தியை கொடுக்கும், நல்ல புத்திய. ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கிற மாதிரி அவனை பார்த்தோம்னா அடிப்பான் போட்டு அந்த ஆட்டு மாட்டெல்லாம் டிசிப்ளின் பண்றதுக்கு. பகவான் மனுஷன் மட்டும் அப்படி பண்றது இல்ல, நல்ல புத்தியை கொடுக்கறது பகவானுடைய ஒரு கிரேஸு. அதுதான் இங்க சொல்ற புத்தியோகம் தம் ஏன மாம் உபயாந்தி அகம் ததாமின்ற, நான் கொடுப்பேன். தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாசயாமி ஆத்மபாவஸ்தக ஞானதீபேன பாஸ்வதாகனு சொல்லப்பட்டு அதை சொல்லப்படுறார் 10th அத்தியாயத்துல. அகமேவ நாசயாமி, அந்த அஜ்ஞானம் என்ற சொல்லக்கூடிய இருளை நானே நாசம் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அத்தப்பரம் அத்தியாயதேசேன ஞான கைவல்யார்த்தின அபுனராவருத்தின் ஐஸ்வர்யார்த்தின புனராவருத்தின் ஆக. இதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்ல கைவல்யார்த்திக்கும் ஞானிக்கும் என்ன கிடையாது, அபுனராவருத்தி கிடையாது. புனக ஆவருத்தி புனராவருத்தி அது என்ன அப்படின்னு சொல்றதுதான் அபுனராவருத்தி, திரும்பி வருதல். இந்த சம்சாரத்துக்கு கர்மா மூலமாக வந்து ஜென்ம மரணங்களை அடையிறது ரெண்டு பேருக்கு தான் கிடையாது, யாருக்கு, ஞானிக்கும் கைவல்யார்த்திக்கும். ஆனா ஐஸ்வர்யாத்தினக அவளுக்கு புனராவிருத்தி ஆக உண்டு சொன்ன. ஏன்னா கடைசியா இருக்கக்கூடியது பிரம்ம பட்டம் பரியந்தம் தான். அந்த பிரம்மாவுக்கும் சொல்லப்படுற டே நைட்டு கணக்கு இருக்கு, இத்தனை யுகங்கள் முடிஞ்சதுன்னா அவருக்கும் முடிஞ்சு போக வேண்டியதுதான், சீட்டை கழிக்க வேண்டியதான், அர்த்தம் வந்துடும். அடுத்த பிரம்மா தப்ப ரெடியா இருக்கா இந்த கைவல்லி ஆர்த்தியா, அதுல என்ன பண்ண ஹியர்ஸ்ட் வகேட் வேற வழி இல்ல, டேர்ம் இருக்கு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்ல. மாம் உபேத்து புனர்ஜென்ம துக்காலே மகாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்தின் பரமாங்கதாக. இந்த இடத்துல தான் இந்த கைவல்யார்த்தியை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணலாம் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் என்ன எல்லா வாட் இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் ஆல் த ஆச்சாரியாஸ்னு. இந்த உத்தம சுவாமி நிர்வாகம் பிரகாரம் இந்த 15வது ஸ்லோகமானது கைவல்யார்த்தியும் குறிக்கிறது மோக்ஷார்த்தியும் குறிக்கிறது, ரெண்டு பேருக்குமே இது கிடையாது. சம்சித்தின் பரமாமிருதான்னு போட்டிருக்கிறாங்க. என்ன சொல்றாருன்னா, கைவல்யார்த்தியா இருந்தாலும் அந்த கைவல்ய அனுபவத்துக்கே ஒரு எண்டு உண்டு போல இருக்கு, அதற்கு பிறகு அவன் பிரம்மத்தை தான் அடைஞ்சாகணும். கைவல்யார்த்தி இருந்துட முடியாது. கைவல்யார்த்தி கைவல்யத்தை ஒரு லிமிட்ல அது முடியறது கூடாது, அதற்கு பிறகு அவன் அங்க போய் பிரம்ம பார்த்து தான் அவனுக்கு லட்சியம். அப்படி இருக்கச்சே எவென்ச்சுவலின்னு அர்த்தம், எவென்ச்சுவலி இந்த கைவல்யத்தை விரும்புறவாலும் பிரம்மத்தை அடையணுன்ற மாதிரி ஒரு இது தெரிகிறது. அதுல சம்பிரதாய பேதம் இருக்கு. கைவல்ய இடத்துல எங்க இருப்பான் கேட்டா மோட்சத்திலேயே பரமபதத்திலேயே ஒரு சேரி இருக்கும், அங்கிருந்து இருப்பா தனியான்னு சொல்றா. இல்ல இல்ல அங்க போகமாட்டா, அதற்கு வெளில பிரகிருத்திலேயே எங்கே ஒரு ஓரமா இருந்துட்டு இருப்பானும் சொல்ற வழக்கம் உண்டு. என்னன்னா அவளுக்கு பிரகிருத்திலே இருந்தா கூட பிரகிருதி சம்பந்தம் கிடையாது, பட் ஆசிரியம் இருக்கிறதுக்கு, அதனால இது ஆசிரியன்னு இருப்பாங்க தாத்பரியம் ஒண்ணு. ஏன்னா ஆத்மான்றது வைகுண்டத்துக்கு போனாதான் அங்க பிரம்மத்தை ஆசிரியம் இருக்க போறது. இங்க இருக்கிறது என்ன பண்றோம், சரீரத்தை ஆசிரியம் இருக்கோம், நமக்கு ஒரு இருக்கிற இடம் இருக்கிறதுக்கு. அது மாதிரி கைவல்யார்த்தியா இருந்தா அவன் என்ன பண்ணுவான்னா சூரிய குண்டத்துக்கு போக முடியாது, ஏன்னா அவன் அதுக்கு உபாசிக்கவே இல்லை. அன்டிசைடு ஃப்ரூட் அவனுக்கு அங்க ஆயுஷம் போயிட்டா, சீக்கிர கூட்டத்தில் நான் வரல, என்ன ஆயுஷம் போகாத நான் இங்கேயே தான் சொல்றான். ஆனா பிரகிருத்திலே இருக்க முடியாது இப்போ, ஏன்னா பிரகிருதிக்கு அவனுக்கு இனிமேல் அந்த இது சம்பந்தம் இல்லை. அதனால இன்ஃபேக்ட் சாங்கியத்திலும் பதில் கிடையாது இதுக்கு. பிரகிருத்தியை பிரிஞ்ச ஜீவாத்மா எங்க இருப்பான்? யோகாலையுமே பிரகிருத்தியை பிரிஞ்ச ஜீவாத்மா எங்க இருப்பான்? வேற எங்கேயும் போக்கடம் கிடையாது, ஏன்னா அவ வைகுடத்துல ஒத்துக்கல. அப்ப இங்கேயே தான் எங்கேயோ ஓட்டின்னு இருக்கணும், இந்த பிரகிருதி மண்டலத்திலேயே எங்கேயோ ஊட்டிட்டு ஆனா சம்மந்தப்படாமல் இருந்திருக்கணும். சில பேர் இருக்காங்க பட்டு படாம இருக்க, அந்த காலத்துல தான் இருக்கா, என்ன நடக்கிறதோ எனக்கு தெரியாது, எங்க காலத்துல என்ன நடக்கிறதுன்னு அந்த மாதிரி பட்டு படாம இருந்திருக்க வேண்டியதுதான். இது ஒரு நிர்வாகம். இல்ல ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிடுவா, போயிட்டு எங்கேயோ ஒரு ஒரு குப்பம் மாதிரி இருக்கும், அங்க மாட்டுக்கு எடுத்துட்டு இருப்பா அப்படின்னு நிர்வாகம் பண்ற. இல்லாட்டி சுவாமியோட நிர்வாகம் பார்த்தா தெரியுதுன்னா கைவல்லத்திலேயே இருந்துட்டு இருப்பா, பட் அதுக்கு ஒரு டேக் உண்டு, டைம் லைன் உண்டு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளும் எவன்ச்சுக்கு இதில் போட்டு மோட்சம் நான் திரும்பி வர முடியாது, அவளும் மோட்சத்தை தான் போறா. பரமாம்பதியும் லபந்தேன்னு தாத்பரியமா இருக்கு. மாம் பிராப்திய புனக நிக்கல துக்காலயம் அஸ்திரம் ஜென்ம நான் பிராப்தம் வந்து என்னை அடைந்து. அதை பத்தி தான் இப்ப இது இல்ல, அதை பத்தி ரிசர்ச் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். யாராவது ரிசர்ச் பண்ணலாம், எல்லா ஆச்சாரங்கள கிரந்தத்தெல்லாம் எடுத்துட்டு எங்கேயாவது எங்கெங்கெல்லாம் கைவல்யத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கு, கைவல்யத்துல போயிட்டு ஒரு காலம் நான் என்னையே அனுபவிச்சுட்டு வரேன். அத்தியத்த மத் பிரியத்வேன மயாவினா ஆத்மதாரணம் அலபமானா மயி ஆசக்த மனசக மதாஸ்ரயாக மாம் உபாசிய பரம சம்சித்தி ரூபம் மாம் பிராப்தாக. ஏன்னா இந்த ஸ்லோகம் 15வது ஸ்லோகம் பதில் வச்சுக்கோங்க, அப்படி மேலோட்டமா வியாக்கியானம் பண்ணா வெறும் மோட்சத்துக்கு போறாலும் மட்டும் நம்ம சொன்ன மாதிரி இருக்கு. பட் கைவல்யார்த்தி பத்தி எங்க, ஏன்னா அடுத்த ஸ்லோகம் ஐஸ்வர்யார்த்தி பத்தி சொல்ல போறது, அவளுக்கு திரும்பி புனராவர்த்தி உண்டு, மோட்சத்தை போறவாளுக்கு புனராவர்த்தி என்ன கிடையாது சொல்லியாருது. இப்ப கைவல்யார்த்தி விட்டு போயிருக்கு, அதனால உத்தம சுவாமி என்ன பண்றாரு, 15வது ஸ்லோகம் கைவல்யார்த்தி சேர்த்துக்கணும் அப்படின்னு அவருடைய வியாக்கியானம். அதான் அவளோட பிரில்லியன்ஸ், இது எப்படி ஜஸ்டிஃபை தட் அப்படி சொல்லிச்சு. யதாவசித மத் சுரூப ஞானாக அவன் என்ன பண்றா, அப்படி என்ன என்ன என்ன பத்தி உபாசனை பண்ணி என்னை அறிந்து கொண்டு மத் பிரியத்வேன என் மீது இருக்கக்கூடிய பக்தியோட கூட என்னை விட்டா மயாவினா ஆத்மதாரணம் அலபமானாக சத்தையை பெறாதவர்கள் மை ஆசக்த மனசக மதாஸ்ரயாக என்னை ஆசிரியத்திருப்பவர்கள் மாம் உபாசிய, என்னை உபாசித்து பரம சம்சக்தி ரூபம் மாம் பிராப்தாக, நான் தான் அல்டிமேட்டா அடையப்பட வேண்டியவன், சுப்ரீம் கோல் நாதான் என்னை அடைகிறார்கள். ஐஸ்வர்யகதிம் பிராப்தானாம் பகவந்தம் பிராப்தானாம் ச புனராவிருத்தௌ அபுனராவிருத்தௌ ச ஹேதும் அனந்தரமாக. அப்ப ஐஸ்வர்யகதிம் பிராப்தானாம், ஐஸ்வர்யத்தை அடைந்தவர்கள், பகவானை அடைந்தவர்களுக்கும் புனராவிருத்தி அபுனராவிருத்தி. அப்பனா ஐஸ்வர்யத்தை அடைந்தவர்களுக்கு புனராவிருத்தி இருக்கு, பகவான் அடைஞ்சவாளுக்கு அபுனராவிருத்தி சொல்லிட்டார். அப்பல அப்ப கைவல்லி அர்த்தம் என்ன பண்றனா, ஒரு டேர்ன் எடுத்துட்டு இங்கே போயிட்டு வரான், இவன் டைரக்டா போறான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு தோன்றது. ஹேத்து மனந்தரமாக ஆபிரம்ம புவனாத்து லோக்காக புனராவர்த்தின அர்ஜுன மாம் உபேத்தித கோந்தேய புனர்ஜென்மன வித்தியதே. அப்ப பிரம்மலோக பரியந்தம் அந்த லோகங்கள்ல என்ன பண்ண போறது, எல்லாம் அழிஞ்சு போற ஒரு இதுதான். அங்க போய் ஒருத்தன் அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சா கூட ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு என்ன இருக்காது, ஐஸ்வர்யமே இருக்காது, ஏன்னா எல்லாம் லயத்தை அடைய போறது. அப்ப திருப்பி அவன் மறுபடியும் பிறந்துதான் ஆகணும். அப்ப எந்த ஜென்மம் அடைவான் தெரியாது, ஆனா என்ன அடைந்தவனுக்கு பிறப்பு கிடையாது. பிரம்மலோக பிரியந்தாக பிரம்மாண்டோதர வர்த்தினா சர்வே லோகாக, பிரம்மலோகம் மயம் இருக்கக்கூடிய அந்த உத்தரத்தில் இருக்கக்கூடிய எல்லா லோகங்களும் போகேஸ்வரியாலையாக புனராவர்த்தினக விநாசினக. அப்ப ஸ்ரீவைகுண்டம் போனோம் வச்சுருக்கோம், அங்க இருக்கக்கூடிய லோகம் இருக்கு இல்லையா, அது கழிவே கிடையாது. அங்க போய் எப்பயும் நமக்கு ஒரு அனுபவம் தான், ஆனா இங்க ஐஸ்வர்ய அனுபவத்தை வந்துறவனுக்கு ஒரு எண்டு இருக்கு கண்டிப்பா, ஏன்னா எல்லாம் வினாஷி. அத ஐஸ்வர்ய கதிம் பிராப்தானாம் பிராப்தியஸ்தான வினாஷாது வினாசித்வம் அவர்ஜனீயம். அதனால ஐஸ்வர்ய கதியை அடைந்தவர்களுக்கு அவளுடைய பிராப்தியஸ்தானம் இருக்கு அது நசிஞ்சு போயிருத்தனா வினாசித்வமானது அவர்ஜனீயம். வினாசித்வம் சொன்னா அவ திருப்பி பிறப்பான அர்த்தம் அவளுக்கு. மாம் சர்வஜம் சத்திய சங்கல்பம் நிகில ஜெகதுற்பத்தி ஸ்திதி லயநீளம் பரமகாருணிகம் பரத்தும் சோலபியம் எடுத்து போடுகிறார். சர்வஜம் என்னை சத்தியசங்கல்பம், சத்தியசங்கல்பமாக இருக்கக்கூடியவனை நிகில ஜெகதுற்பத்தி ஸ்திதி லயநீளம், அனைத்து உலகங்களுக்கும் பிறப்பு ஸ்திதி லயம் எல்லாத்தையும் லீலையா பண்ணக்கூடியவனை பரமகாருணிகம் கருணையோடு இருக்கக்கூடியவனை சதா ஏகரூபம் பிராப்தானாம் எப்பையும் அடைந்தவர்களை சதா ஏகரூபம் சஹஸ்நாமத்தில் சதேகரூபகன்னு வருது, சஹஸ்நாமத்தில் சதேகரூபக பிராப்தானாம் விநாச பிரசங்காபாவாத தேசம் புனர்ஜென்ம வித்தியதே. அப்படி இருக்கவாளுக்கு புனர்ஜென்மையானது கிடையாது, ஏன்னா விநாசம் கிடையாதுன்னு சொல்றார். பிரம்மலோக பரியந்தானாம் லோகானாம் ததந்தர்வர்த்தினாம் ச பரமபுருஷ சங்கல்பகிருதாம் உற்பத்தி விநாச கால வியவஸ்தாமாக. சரி இருந்தாலும் நம்ம நினைக்கிற மாதிரி உடனே வரப்போறது இல்லை அவளுக்கு நாசம், பெரிய இப்ப டைம் கால்குலேஷன் சொல்ல போறாரு. ஹியூமன் பர்த்தை வச்சு பார்த்துச்சு நம்மளோட 100 வருஷம், அப்புறமா யுகம் என்ன பீரியடு, சத்துர்யுகம் என்ன பீரியடு, அந்த சத்துர்யுகத்தை போல 1000 மடங்கு இருக்கக்கூடிய பிரம்மாவோட பகல் அப்புறம் இரவுன்னு அதுவும் லேசான ஒரு இது இல்லை. ஏன்னா அப்படி 100 வருஷத்துக்குலாம் போய் யாரும் இவ்வளவு கஷ்டப்பட போறது இல்லை, அவ்வளவு வருஷங்கள் சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் உபாசனை பண்ற. அப்ப அவைகளுடைய அந்த சங்கல்பகிருதாம் உற்பத்தி விநாச கால வியவஸ்தா, பகவானுடைய சங்கல்பத்தினால எத்தனை நாள் இருக்கணும்னு முன்னாடி வியவஸ்தா இருக்கு, அது எம்பெருமானுடைய சங்கல்பத்தை இருக்கு பொறுத்து இருக்கு. அத சொல்றார் சஹஸ்ர யுக பரியந்தம் அகர் யத் பிரம்மனோ விதுகு ராத்திரிம் யுக சஹசிராந்தாம் தே அகோராத்திர அகோராத்திர விதோஜனாக. சஹஸ்ர யுக பரியந்தம் 1000 யுகங்கள், அது என்னது அஹ அகர் அப்படின்னா டே, பிரம்மாவுக்கு ஒரு நாள் கணக்கு. ராத்திரி யுக சகசிராந்தம் மறுபடியும் இன்னொரு 1000 யுகங்கள் போடுது ராத்திரி, இதுதான் அகோராத்திரம் அப்படின்னு அகோராத்திர விதக ஒரு இரவு பகல் 1 டேன்னு கணக்கு. அகோராத்திரம் சொன்னா ஒரு நாள், ஏன்னா நாள் எடுத்துட்டோம்னா பகல் இருக்கு இரவு இருக்கு, இப்படி இருக்கக்கூடியது யாரு பிரம்மாவினுடைய காலம். ஏ மனுஷாதி சதுர்முகாந்தானாம் மத் சங்கல்ப கிருத அகோராத்திர விவஸ்தா வித ஜனாக. இந்த புராணங்களுக்கு அதுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கு, அதை தெரிஞ்சவன சொல்றா தே பிரம்மனஹ சதுர்முகசே எத் அகஹ, பிரம்மாவினுடைய சதுர்முகனுடைய எத் அகஹன ஒரு நாள் ஆனது சதுர்யுக சஹஸ்திர அவசானம் விதுகு, 4 யுகங்கள் இருக்கணும், அந்த 4 யுகங்களுடைய 1000 சைக்கிள் இல்லையா, 1000 வாட்டி வரணும், அது என்னது அது வந்து பகல் ராத்திரிச்சு ததா இருக்கும். அதே மாதிரி சேம் அளவு இது வந்து ராத்திரி, இதுதான் ஒரு பகல் ஒரு இரவு. இது பழையத்துல மூன்று பழையம் இருக்கு, நித்திய பழையம், நைமித்திக பழையம், அப்புறம் வந்து கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய அவாந்தர இருந்து. இப்ப நம்ம தூங்கி எழுந்துக்கிறது கூட ஒரு விதத்துல பழையம் தான். அப்பயும் எல்லாம் லயத்தை அடையாது. சரீரமானது பிரகிருதி லயத்தை அடையிறது, ஆத்மாவானது பிரம்மத்துல லயத்தை அடையிறது, திருப்பி எழுந்துக்கிறோம், திருப்பி மாதிரி போறது. அவாந்தர பழையம்ன்றது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல பிரம்மாவுக்கு பழையம் கிடையாது, லோகத்தெல்லாம் பிரம்மலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வருது. கடைசியில் சொல்லக்கூடிய பழையம் ஆனது அந்த பிரம்மலோகமும் மழிஞ்சி பரபிரம்மத்தில போயிட்டு வர்றது. இது இந்த அல்டிமேட் லயத்தை இங்க சொல்றார், அப்சார்ப்ஷன் சொல்றார். அவ்யக்தாது அவ்யக்தய வியக்தய சர்வாக பிரபவந்தி அகராகமே ராத்திராகமே பிழியந்தே தத்ரைவ அவ்யக்த சம்யகே. என்ன பண்றது இப்போ, அந்த இரவு முடிஞ்சு பகல் வரைச்சு, அதாவது இப்ப அடுத்த பிரம்மா அவருடைய இது வச்சு திருப்பி எல்லாம் வெளில வருது, அதே மாதிரி திருப்பி அங்க இரவு வச்சு திருப்பி எல்லாம் உள்ள போய் அடையிறது. அப்ப வெள்ள வரைச்சு வெத்தமா இருக்கு, லயத்தை அடைச்சு எல்லாம் அவ்யக்தமாயிடுது, அன்மேனிஃபெஸ்ட் ஆயிடுது. இதம் இதம் சொல்ல முடியாது, இதை பார்த்தாலும் ஏன்னா எல்லாம் கலந்து கட்டி போய் இருக்குன்னு சொல்றேன். தத்தர பிரம்மனக அகராகம சமயே மறுபடியும் பகல் வரைச்சு திரைலோக்கிய அந்தர்வர்த்தின்யா தேகேந்திரிய போக்கிய போகஸ்தான ரூபா வியக்தயா. திரைலோக்கிய அந்தர்வர்த்தினியா, மூன்று லோகத்துல இருக்கக்கூடிய என்னது தேகம் என்ன, இந்திரியம் என்ன, போகிய போகஸ்தான ரூபாக வியக்தயா எல்லாம் அப்ப வெளிப்படுறது. அழுகாலத்தில் வச்சு அண்ணால் நீ தந்த ஆக்கையின் வழி உயர்வேன், முன்னீர் யாலம் படத்த எம்மகிழ் வண்ணனே அண்ணால் நீ தந்த ஆக்கையின் வழி உயர்வேன். இது வந்து மூணாம் பத்து நினைக்கிறேன், முன்னீர் யாலம் படைத்த அண்ணால் நீ தந்த. அப்ப முத முதல்ல சிருஷ்டின் போது தேகத்தை கொடுக்கிறான், ஆக்கை வழி அப்படின்னா அந்த தேகம், அதனால உண்டான கர்மா, மறுபடியும் அதை அடுத்த தேகத்தை டிசைட் பண்றது. அப்ப இன்னைக்கு இருக்கும் தேகம் என்ன தேகம்னா, இதுக்கு முந்தின பண்ணக்கார தேகங்களுடைய கர்ம பலன் தான் அந்த தேகமானது, அதான் ஆக்கையின் வழி உழல்வேன்னு சொல்றார். அது மாதிரி இங்க வியக்தய சதுர்முக தேகா தேக அவஸ்தாது அவ்யக்தாத் பிரபவந்தி. சதுர்முகனுடைய அந்த இது இருக்கணும், அதுலேருந்து எல்லாம் அவனுடைய பிரம்ம சரீரத்திலே எல்லாம் பெறுகிறது. தத்ர ஏவ அவ்யக்தாவஸ்தா விசேஷ சதுர்முக தேகே ராத்திராகம சமய பிழியந்தே. அப்ப அந்த அந்த ராத்திரி வந்த உடனே அந்த பிரம்மாவுடைய தேகத்துல போய் எல்லாம் திருப்பி லயத்தை அடைஞ்சிடுறது அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம சரி பதினெட்டு வரைக்கும் பார்த்துருக்கோம், பத்தொன்பதுல அடுத்த கிளாஸ்ல முடிச்சிடலாம். கபிதாத்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.